بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உத்தம சஹாபாக்களின் வரலாற்று தொடரிலே நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறவினராக இருந்த ஒரு சஹாபியனுடைய வரலாற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கைகளை, தௌஹீதினுடைய கொள்கைகளை சொல்ல ஆரம்பித்த பொழுது அந்த நாளில் மக்காவில் ஒரு சிறந்த, ஓரளவு செல்வ வசதி மிக்க ஒரு வாலிபர் வாழ்ந்து வந்தார். இந்த வாலிபர் இவருடைய பொழுதுபோக்கே என்ன அப்படின்னு சொன்னா, அம்பு எறிவது. அம்பு எறிவதிலே என்னென்ன கலைகள் இருக்குது, எத்தனை கலைகள் இருக்குது, அத்தனை கலைகளையும் அறிந்து கொள்வது, அம்புகளை செய்வது, தன்னுடைய கையாலேயே அம்பு செய்து அந்த அம்பை வேட்டைக்கு பயன்படுத்துவது, இதிலே அவருக்கு ரொம்ப ஈடுபாடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டும் உள்ளவராக இருந்தார் ஒரு வாலிபர். இந்த வாலிபர் வளர்ந்து பெரிய ஆளான பொழுது இவருடைய தாய் வழியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு இந்த சஹாபி அவர்கள் தாய் மாமனாக கருதப்பட்டார். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாயார் ஆமினா அம்மையார். ஆமினா அம்மையாருடைய வழியிலே இவர் ஒரு சொந்தக்காரராக உறவினராக இருந்ததால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவர்கள் யாரிடத்திலும் இந்த சஹாபியை அறிமுகம் செய்யும் பொழுதும் ஆதா ஹாலி, இவர் என்னுடைய தாய் மாமா என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் செய்து வந்தார்கள். அவர்கள் யார் என்றால், மக்காவிலே ஆரம்ப காலத்திலேயே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அதுல சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் இரவு கனவு காணுகின்றார். எப்படிப்பட்ட கனவு என்றால், இவருடைய தாய் இவரை ஏதோ ஒரு கடலிலே கொண்டு தள்ளுவதை போன்று அவருக்கு கடலா அல்லது இருளா என்று அவரால் சொல்ல முடியவில்லை. கனவு கனவு என்பது பொதுவா என்னன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது, அந்த மாதிரிதான் பெரும்பாலும் இருக்கும். அப்ப அந்த தாய் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அதுல சாது இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு இருள் தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டா அதுல தத்தளிச்சுக்காரு சாது ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. தத்தளிச்சுக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு வானத்திலிருந்து ஒரு சந்திரன் தெரியுது. அந்த இருள எந்த பாதையில போறது எப்படி போறதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய வெளிச்சத்தை பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி முன்னாடி போயிடுறாரு. கனவு காண்றாரு அந்த மாதிரி முன்னாடி போனா பார்த்தா அங்க ஏற்கனவே அதே பாதையில சென்ற மூணு பேர் உட்காந்துருக்கிறாங்க. ஜெயித் இப்னு ஹாரிசா, அலி இப்னு அபி தாலிப், அபூபக்கர் இப்னு அபு ஹுதாஃபா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற மூன்று பேரும் சஹாபாக்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை ஒரு கனவுல பாக்குறாரு. பார்த்த உடனே தன்னுடைய தாயிட்ட வந்து கேக்குறாரு. ஏன்னா தாய் மேல இவருக்கு ரொம்ப மரியாதை, ரொம்ப மொஹபத்து. எந்த அளவுக்கு தன்னுடைய தாய்க்காக வேண்டி எதுவும் செய்வார், அப்படிப்பட்ட தாய் பற்று உள்ளவர். அவ அம்மாட்ட வந்து கேக்குறாரு, அம்மா நீ என்ன ஏதாவது கடல்ல கடல எப்ப மாதிரி தள்ளுவியா, அப்படிதான் உனக்கு ஆசை இருக்குதா? ஏன்னா கனவு இவர் யார்கிட்ட கேக்குறது, யார்கிட்ட விளக்கு கேக்குறது, இதுக்கு என்ன அர்த்தம் ஒண்ணுமே புரியல. அம்மா தான கடல தள்ளி விடுறா, அதை பார்த்து நேரம் அம்மாட போய் கேக்குறாரு. அம்மா தர என்னப்பா என்ன செய்தி, இல்ல இந்த மாதிரி அவர் கனவு கண்ட, நீ என்ன ஒரு கடல்ல தள்ளுற மாதிரியும் அப்ப ஒரு சந்திரன் வானத்திலிருந்து உதயமாகி அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல நிலாவுடைய வெளிச்சத்துல நான் அப்படியே அந்த இருள தடமாறி போற மாதிரியும் நான் கனவு கண்டேன் அப்படின்னு உடனே, அதெல்லாம் சும்மா பைத்தியகரத்தனமா கனவு பெருசா நினைக்காத அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விரட்டி விட்டுறான். சோதனை அன்றைய மறுநாள் காலையில் அவர் சாது இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு செய்தி கேள்விப்படுறாங்க. என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்துகின்றார். அவர் அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய வஹியை மக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர்ட்டையும் அலிட்டையும் ஜெயித் இப்னு ஹாரிஸா மூணு திரட்டி போறாங்க. ஏன்னா அந்த மூணு திரட்டி பார்த்தாங்க கனவுல. அந்த மூணு பேர் கேட்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டனே, நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டனே, என்ன செய்தி அப்படின்னு சொன்ன உடனே அந்த மூணு பேர் சொல்றாங்க, நாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், இதுதான் எங்களை நீங்க கனவு கண்ட கனவுடைய பலன், அதனால நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாதம் நபி வக்காஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியில சொல்ல ஆரம்பித்து மிகச்சரியாக ஏழாவது நாள் அவர் சாதம் நபி வக்காஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏழாவது நாள் இஸ்லாத்தை ஏற்றது மட்டும் இல்லாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உறுதுணையா ஒத்தாசையா இருக்கிறாங்க. இவங்க மக்காவாசிங்கிறதுனால மக்காவாசிகள் மற்ற ஏழை மக்களையும் மற்ற அடிமைகளையும் போட்டு அடிச்ச மாதிரி இவங்களை அடிக்கிறதுக்கு தயங்குறாங்க. தயங்குறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி வீட்டிலேயே ஒரு முறை வந்துட்டு இருக்காங்க. அதுல சாது அபி வக்காஸ் மற்றவங்களுக்கு ஏற்பட்ட மாதிரி அதற்கு பிலால் ரதியல்லாஹு அதற்கு ஹப்பாபுக்கு அதற்கு அம்மா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு அதற்கு சுமையா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு இந்த மாதிரி சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரி பெரிய கொடுமை பெரிய வேதனை எல்லாம் அதுல சாது அபி வக்காஸ் ரதியல்லாஹு ஏற்படல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்னு அவங்க மக்காவை சார்ந்தவர், நல்ல குடும்பத்தில் உள்ளவர், அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு குரைஷி என்ன பண்ற அப்படின்னு சொன்னா, அதுல சாது ரஜியல்லாஹு வழியில நிறுத்தி எங்க போயிட்டு வர்ற அப்படிங்கிறான். சாது ரஜியல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தம் சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதை பாத்துட்டு வர்றேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு பாத்துட்டு வரேன், அவங்கள்ட்ட போயிட்டு வர்றேன் அப்படின்னாங்க. உடனே அந்த குரைஷி என்ன பண்ணா, சத்தமோடு கத்த ஆரம்பிச்சான், ஓ குறைசிகளே பாருங்க, முகமதுரிய சகாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தைரியம் வந்துருச்சு, எங்க போறோம் கேக்குறேன், தைரியமா அங்கதான் போயிட்டு சொல்றான், எல்லாரும் பயந்து பயந்து மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு வந்துருக்காங்க, தைரியமா அங்க போயிட்டு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே சாதன அபி வக்காஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒன்னும் புரியல, ஏன் இவன் கத்துறான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னங்கிற, இப்போ அவன் ஏத்து கேக்குறாங்க, இப்ப என்னங்கிற, நான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்தேன், என்ன பண்ண போறேன் இப்படி அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றான், குறைசி அதாவது நமக்கு பக்கபலம் நிறைய இருக்குது, துறைக்கு ஆளு நிறைய இருக்காங்க, தைரியத்தில் என்ன பண்ணா, அதுல சாதன அபி வக்காஸ் ரஹ்மத்துல்லாஹி ஒரே அடி அடிச்சா பலாருது, அடிச்ச உடனே அதுல சாதன அதிகாரத்தை வந்துச்சு கோவம், பக்கத்துல ஒரு ஒட்டக எலும்பு கிடந்துச்சு, ஒட்டகத்துல எலும்பு, அந்த எலும்புக்கு ஒரே படா போட்டா மண்டை ரெண்டா பொழுதுருச்சு, அந்த குறைசியுடைய மண்டை ரெண்டா பொழுதுருச்சு. இஸ்லாத்திற்காக வேண்டி இஸ்லாத்தில் இஸ்லாத்தின் பேரிலே ஓட்டப்பட்ட முதல் ரத்தம் இதுதான், இஸ்லாத்தின் பேரிலே ஓட்டம். அதுக்கப்புறம் மத்தவங்க சஹாபாக்கள் ரத்த காயப்படுறது அடிபடுறது ரத்தம் ஓடுறது அப்புறம் தான், இது இஸ்லாத்தின் ரசூலுல்லாஹி இஸ்லாம் அறிமுகம் செஞ்சு ஏழாவது நாள் நடக்கிற சம்பவம், இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹி போயிட்டு வரும்போது நடக்கிற சம்பவம், அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் நியாயத்தை இருக்கிறான், அவங்க செய்யற கண்ண அதாப போல சித்திரவதைய போல நீ தாங்கிக்க பொறுமையா இருக்கிற வசனம் அடுத்துதான் வருது. அத சாதரதி இல்லாதத்துல பண்ணாங்க, அல்லாவுடைய வசனம் அப்புறம் வரட்டும், முதல்ல கையில கடைசி என்ன பண்ணுவோம், இவன்ட்டே நம்ம தற்காத்துக்கு அடிச்ச உடனே ஒட்டக எலும்புத்துக்கு ஒரே போடா போடுறாங்க, மண்டை ரெண்டா பொழுது, அதுல இருந்து குறைசிகள் பயப்பட ஆரம்பிச்சவங்கதான், மத்த எல்லாத்தையும் போட்டு அடிப்பாங்க, ஆனா சாதரதியெல்லாம் அடிக்க மாட்டாங்க, எங்க இவரு ஒட்டக நம்ம தூக்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி பயத்துல. இப்படியே அதுல சாதரதி எல்லாம் ஊத்துறாங்க, இதனால அவங்களுக்கு வந்து மத்த சகாபாக்களுக்கு ஏற்பட்ட மாதிரி வேதனை, எந்த அளவுக்குன்னா அதற்கு அபுபக்க சித்திய கலைஞர் எல்லாம் ஊத்துறாங்க கூட வேதனை செய்யப்பட்டுச்சு, அவங்க கூட என்ன பண்ணாங்க போட்டு அடிச்சாங்க ஆரம்பத்துல, பின்னால்தான் அவர் மத்தவங்க விட்டுறாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் வெளியூர்ல இருந்து இஸ்லாத்தை சொன்னா, உங்களுக்கு அபூதர் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு சொன்னேன், அவங்க கிஃபாரா குளத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பொழுது அவங்களே போட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி, ஆ இஸ்லாத்திற்காக வேண்டி அடி வாங்காத எந்த சஹாபியுமே இல்ல, அவரை சாது அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவிர. ஏன் சொன்னா, ஆரம்பத்திலே ஒட்டக எலும்புக்கு ஒரே போட போட்டு மண்டை உடைச்சதுனால மற்ற குறைசிகள் கிட்ட வர்றதுக்கு பயந்தாங்க. ஹயர் இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான பற்று முஹப்பத்தை வச்சு அவர் சாது ரலியல்லாஹு அன்ஹு மக்களே இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து அதர் சாது ரலியல்லாஹு அன்ஹும் ஹிஜ்ரா செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. சோரி மதீனாவுக்கு வந்த பிறகு அது சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தனக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ஹிதாயத்தை கொடுத்தான். நேற்று பார்த்த ஒரு சஹாபி யாருங்க, நேற்று சஹாபியை பார்த்தோம், இன்னைக்கு சஹர்ல சாப்பிட்டதே மறந்து போச்சு, அபுதல்ஹா ரலியல்லாஹு தஆலா பார்த்தேன். அந்த அபுதுல்லா ரலியல்லாஹு தஆலாவுக்கு எப்படி இஸ்லாம் கிடைச்சதுங்க, உம்மு சுலைம் என்ற பெயர் மீது கொண்ட காதல், உம்மு சுலைம் என்ற பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்காண்டி போறாங்க, அப்ப அந்த பெண் என்ன பண்றாங்க, நான் உன கல்யாணம் முடிக்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து முஸ்லீமா இருக்கிற காசிலா இருக்கிற. அப்புறம் அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குது, இஸ்லாம் கிடைக்குது, அப்புறம் இதாயத்து கிடைக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையால இஸ்லாத்தை ஏத்து ஒரு பிறந்த சிறந்த சஹாபியா மாறுறாங்க. அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி ஹிதாயத்தை கொடுத்தான். அப்ப அவரு சாஹிப் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமையா சொல்லுவாங்களா, எனக்கு அல்லாஹ் தஆலா எப்படி ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா, எனக்கு எந்த சஹாபிக்குமே இல்லாத பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது, அல்லாஹ் எனக்கு நேரடியாக கனவின் மூலமாக ஹிதாயத்தை கொடுத்தான், எனக்கு கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சாஹிப் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு பெருமையா சொல்லுவாங்களா. ஆனா ஆரம்ப காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுக்கும் பொழுது அதுல சாஹிப் ரலியல்லாஹு தஆலா மட்டுமல்ல இன்னும் சில சஹாபாக்களுக்கு அந்த மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்தான். அதுல தல்ஹா ரலியல்லாஹு தஆலா இவங்களுக்கு கனவின் மூலமா ஹிதாயத்தை கிடைச்சது. அதே மாதிரி சாஹிப் ரலியல்லாஹு தஆலா மாதிரி அதர் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஒரு ஆட்டு இடையே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அபுஜஹல் பத்ர் போர்ல கொல்லப்பட்ட பொழுது அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் என்ன பண்ணாங்க, அபுஜஹலுடைய நெஞ்சு மலர்ந்து காலை வச்சுக்கிட்டு என்ன போதுமா உனக்கு எதிர கேட்டாங்க. அப்ப அபுஜஹல் என்ன சொன்னா, நீ ரொம்ப உயர்ந்த இடத்துல காலை வச்சுட்ட ஆட்டிடையனே, எடச்சி மகனே நீ ரொம்ப உயர்ந்த இடத்துல காலை வச்சுட்டு. அப்ப அந்த அடிப்படையில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு ஆட்டு இடையனா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டே வரும்பொழுது அவங்களும் கனவு காண்றாங்க. அவங்க எந்த மாதிரி கனவு காண்றாங்க அப்படின்னா, அவருடைய தந்தை வந்து என்ன பண்றாரு, அவரை பிடிச்ச நெருப்புல பிடிச்சி தள்ளுறாரு, ஒரு நெருப்புல பிடிச்ச தந்தை தள்ளுறாரு, தள்ள போது நெருப்புல போய் உள்ள போறாரு. அப்ப யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இப்படி அவர் இழுத்து போடுறாரு. திரும்ப அவருடைய தந்தை என்ன பண்றாரு, தாப்பினாரு, மறுபடியும் நெருப்புல பிடிச்சி தள்ளுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா யாரோ ஒருத்தர் கையை பிடிச்சி இப்படி இழுத்து போடுறாரு. இப்படியே இழுத்து போடவும் அத்தா இவர் எப்படி தள்ளவும் யாரோ ஒரு மனுஷன் கையை பிடிச்சி இழுக்கவும் எப்படி பண்ணிட்டு இருக்கும்போதுதான் நம்மளை காப்பாத்துற மனுஷன் யாரும் திரும்பி பார்த்தா நாயம் சொல்லாரு சொல்லிருக்காங்க. இது அவருடைய கனவு. அப்ப இப்படி அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிறார், ஏன் நம்மளை தந்தை நெருப்புல தள்ளுறாரு, நாயம் சொல்லாரு ஏன் நம்மளை வந்து கையை பிடிச்சி காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி நிறைய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா ஹிதாயத்தை கொடுத்திருக்கான். அன்னைக்கு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமா நேர்வழி காட்டினா ஹிதாயத்தை கொடுத்தான். இன்னைக்கு நம்மளே சில பேர் என்ன பண்ணுவாங்க, கனவு காணுவாங்க, கனவுக்கு வந்து பலனும் கேட்பாங்க, அதுல இந்த மாதிரி கனவு கண்டேன், அந்த மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன அர்த்தம் என்ன விளக்கம் இப்படிலாம் கேட்கறத பாக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, நல்ல கனவு என்பது வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு அப்படின்னாங்க. வஹீனுடைய எப்படி வஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு கொடுக்கறானோ அதே மாதிரி அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய நியமத்து என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கனவு கண்டா அப்படின்னா அந்த கனவு வந்து வஹீனுடைய 46 பங்குல ஒரு பங்கு. அப்ப வஹி என்பது எப்படி அல்லாஹ்டிருந்து வர உத்தரவோ அதே மாதிரி கனவு என்கிறது என்னது, அல்லாஹ்டிருந்து வர உத்தரவு, நல்ல கனவு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில ஒரு மூமின் நல்ல கனவு காண்பாரையானால் அந்த கனவு அது அல்லாஹ்விடத்திலிருந்து அவருக்கு அறிவிக்கப்படக்கூடிய ஒரு சைக்கிரியாக இருக்கலாம். இந்த காரியத்தை செய்ய, இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், இப்படி முடிவெடு, இப்படி முடிவெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல முடிவாகவும் இருக்கலாம் கனவு என்பது. ஆனா அந்த கனவுக்கு நம்ம எப்படி முடிவு தெரிஞ்சுக்கிறது, அந்த கனவுக்கு நம்ம எப்படி முடிவு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சகோதரர்களே, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு முறை கனவு காண்றாங்க. என்ன கனவுன்னு சொன்னா, அவங்களுக்கு கையில ரெண்டு தங்க காப்பு அறிவிக்கப்பட்டிருது. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு காண்றாங்க, கையில ரெண்டு தங்க காப்பு அறிவிக்கப்பட்டது, இந்த கையில வலது கையில ஒரு காப்பு, இடது கையில ஒரு காப்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிக்கிறாங்க, நமக்கே தங்க காப்பு அறிவிக்கப்பட்டிருது, ஆண்கள் தங்க அணியிறது ஹராம், அதனால ஆம்பளைக்கு வந்து காப்பு அணியிறது அசிக்கல, கேவலம் இல்லையா, அவர் ஆம்பளை காப்பு அணியிறது, காப்புங்கிறது பெண்களுடைய அது அணிகலன், அது ஆம்பளைக்கு போறதுக்கே நமக்கு இப்படி அறியப்படுறது அப்படி யோசிக்கும் பொழுது கனவுலேயே அவங்களுக்கு சொல்லப்படுது என்னன்னு சொன்னா, நீங்க அந்த ரெண்டு காப்பையும் கையினால ஊதுங்க அப்படின்னு அறிவிச்ச உடனே அணியக்கூடிய ஆவரணம் போச்சு அப்படிங்கிறாங்க. நீங்க கண்ட கனவுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரெண்டு தங்கக்காப்புமே எனக்கு பிறகு நபி என்று வாதிடக்கூடிய ரெண்டு பொய்யர்கள், ரெண்டு தங்கக்காப்புமே என்னது, எனக்கு பிறகு நபி என்று வாதிடக்கூடிய ரெண்டு பொய்யர்கள், ஒருத்த முசைலமத்தில் கஸ்ஸாப், இன்னொருத்த அஸ்வதுல் அனசி என்று சொல்லக்கூடிய அந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹி செஞ்சாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு ஒருத்த தன் நபின் வாதாடுனா அது யாருக்கு கேவலம், அது யாருக்கு கேவலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கேவலம். ஹயர் எனக்கு ஊதுகன்னு சொல்லப்படுச்சு, அந்த ரெண்டு காணாம போயிடுச்சு. அப்ப நான் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அந்த ரெண்டு பேருமே கொல்லப்படுகிறார்கள், முஸ்லிமத்தில் கதாபும் கொல்லப்படுறான், அசுதில் அனசியும் கொல்லப்படுறான். இந்த மாதிரி நபிசுல்லா என்ன பண்ணுவான்னு சொன்னா, ஒரு முறை உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கோப்பை நிறைய பால் இருக்குது, பாலை குடிச்சிட்டு மீதி கோப்பால என்ன தர்றீங்க, நான் அந்த பாலை வாங்கி நிறைய குடிச்சிட்டேன், நான் நீங்க மீதி தர பால வாங்கி நான் குடிச்சிட்டேன், அந்த மாதிரி கனவு கண்ட அப்படிங்கிறாங்க. அப்ப நாயகம் செல்லல்லா இருக்கிறாங்க, நீங்க என்னது நிறைய ஞானம் படிச்சுப்பீங்க, பால் என்பது அறிவை குறிக்கும், என்னிடத்துல இருந்து நிறைய ஞானத்தை படிச்சுப்பீங்க. அப்ப இந்த ஹதீஸ் எல்லாமே புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. அந்த தங்க காப்பு அணிவிக்கிற மாதிரி உள்ள கனவு, அதே மாதிரி பால் குடிக்கிற மாதிரி உள்ள கனவு, இதெல்லாமே புகாரி ஷரீஃப்ல இருக்குது. அப்ப இந்த அடிப்படையில நாயகம் செல்லல்லா இருக்கிற காலத்துல சஹாபாக்கள் நிறைய கனவு கண்டிருக்கிறாங்க. அந்த கனவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விளக்க சொல்லியிருக்கிறாங்க, இப்படி நடக்க இப்படி சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம காணக்கூடிய கனவுக்கும் யார்த்தமே விளக்கம் கேட்கறது, யார்த்தமே விளக்கம் கேட்கறது அப்படின்னு சொன்னா, சகோதரர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துக்கு பிறகு முஹம்மது இப்னு சீரீன் என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. அவங்க வந்து கனவுக்கு பலன் சொல்றதுல ரொம்ப பெரிய திறவசலியா இருந்தாங்க. எப்படிப்பட்ட கனவு என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அழகான விளக்கம் சொல்லுவாங்க. அது எந்த கனவு, எந்த நேரத்தில் பாக்குறது, எப்படிப்பட்ட சூழ்நிலை பாக்குறது, இதெல்லாம் பார்த்து கனவுல பலன் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, கனவின் பலன்கள், கனவுல ஆட்டை பார்த்தா இது, மாட்டை பார்த்தா இது, குதிரையை பார்த்தா இது, ஒட்டகத்தை பார்த்தா இது, நாயை பார்த்தா இந்த பலன், பேயை பார்த்தா இந்த மாதிரி என்ன பண்றது, கனவின் பலன் புக்கு போடுறாங்களே, இந்த பலன்கள்லாம் வந்து ஆதாரப்பூர்வமான பலன்களோ அல்லது உண்மையான பலன்களாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப நாம கனவு கண்டோம், இப்ப நாம கனவு கண்டோம், அந்த கனவு வகையினுடைய ஒரு வகையா இருக்க முடியுமா? இப்ப நாம காணக்கூடிய கனவு நல்ல கனவு வகையினுடைய ஒரு வகையா இருக்க முடியுமான்னு சொன்னா, நபிசுல்லா இருக்கிறாங்க, ஒரு மூவியின் நல்ல கனவு காணும் பொழுது நிச்சயமாக அது வகையினுடைய ஒரு வகையா இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்கு நாம காண கனவு என்ன, எந்த மாதிரி கனவு காண்றோம், எந்த மாதிரி கனவு காண்றோம், பேய் பிசாசி வரும், ஹசராத் ஒரு கனவு கண்ட ஹசராத், அப்படியே கபர்ஸ்தான்ல போறேன், போகும்போது ஒரு பேய் ஒண்ணு வந்துச்சு, அப்படியே அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், இதுக்கு என்ன விளக்கம் நம்மளதான் கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் படுக்கும் பொழுது ஒது செஞ்சுட்டு ஒரு ரெண்டு ரக்கா தொழுதுட்டு செய்ய வேண்டிய தஸ்மீஹாத்துகளை ரிக்ர்களை செஞ்சுட்டு அன்றைய பொழுதுல நாம செஞ்ச பாவங்கள் என்ன, நன்மைகள் என்ன, இதெல்லாம் நமக்கு நாமே கணக்கிட்டு அதே நிலைமையில ஒதுவோடவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான துஆக்களை ஓதிக்கிட்டு சுன்னத்தான முறையில தூங்குனா இன்ஷா அல்லாஹ் நல்ல கனவு வரும். என்ன கனவு வரும், நல்ல கனவு வரும். இவருங்க படுக்கிறதே டிவியை பார்த்துட்டே படுக்கிறது, அங்க நடக்கிற டான்ஸையும் ஆட்டத்தையும் பார்த்தையும் பார்த்துட்டு அப்படியே தூங்குவாரு. அப்ப இவர் கனவுல ஜிப்ரீல் மலக்கு மாதிரி வருவாங்க, பேய் பிசாசு தான் வரும், அப்படித்தானே, இவர் கனவுல வந்து பேய் பிசாசு வரும், மறுநாள் காலையில வந்து அஜத் உயிரை வாங்குறது, நான் இப்ப கனவு கண்டேன், அது என்ன விளக்கம், என்ன விளக்கம், டிவி பார்க்க கூடாது விளக்கம். அவன் எதுக்காக சொல்றதுன்னா, நல்ல கனவு என்பது நிச்சயமா வகையினுடைய பலக்கத்துல உள்ளது, ஆனால் இன்னைக்கு நாம காண்ற கனவு இருக்கு பாருங்க, பேய் பிசாசு வர்ற மாதிரி. இன்னும் சில பேர் என்ன மாதிரி கனவு கண்டுவாங்கன்னா, ஹசரத் ராத்திரி ஒரு கனவு கண்டேன், என்ன கனவு, பணமா கொட்டுற மாதிரி கனவு. அப்ப பகல் கூட எந்த சிந்தனை இருக்கா, அந்த சிந்தனை ராத்திரி கனவுல வரும், பகல் எந்த சிந்தனை இருக்காரோ அந்த சிந்தனை பெரும்பாலும் ராத்திரியில கனவுல வரும். இந்த மாதிரி கனவுகளுக்கு எந்த விதமான மதிப்பு கிடையாது. அந்த கனவு என்ன பண்ண இன்னைக்கு நாம கனவு கண்டுவோம் என்றால், அது நல்ல கனவா இருந்தாலும் சரி, கெட்ட கனவா இருந்தாலும் சரி, அந்த கனவை தூக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் அலையக்கூடாது. யார் கனவுக்கு பலன் சொல்லுவாங்க, இதுக்கு என்ன பலன், என்ன விளக்கம் கேட்டு அலையக்கூடாது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு உலகில கனவுக்கு ஒழுங்கான பலன் சொல்லக்கூடிய திறமை யாருக்குமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. யார்கிட்டயாவது கேட்டீங்கடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு அவங்க மனசுல தெரிஞ்சு என்ன பண்றது அர்த்தம் சொல்லிவிடுவாங்க, அவங்க கற்பனை என்ன பண்றது அர்த்தம் சொல்லுவாங்க. என்கிட்ட கனவு இந்த மாதிரி கனவு கண்டது என்ன விளக்கம் கேட்டா, இது என்ன சொன்னா திருப்தி அடைவாரு, நல்ல கனவு தாங்க போங்க அப்படின்னு. அது எதுக்காக சொல்றதுன்னா, இந்த மாதிரி கனவு நீங்க கண்டோம்னா யாரையும் தூக்கிட்டு அலையக்கூடாது. என்ன பண்ணணும், அன்றைய பஜர் தொழில் ஜமாத்தா தொழுதுட்டு, இரவுல கனவு கண்டோம்னா பஜர் தொழில் ஜமாத்தா தொழுதுட்டு தொழுது முடிச்ச பிறகு, யாரெல்லாம் நான் கண்ட கனவுடைய பலன் நன்மையா இருந்தா சீக்கிரம் அந்த நன்மையை எனக்கு கொடுத்து, இதனுடைய பலன் ஏதாவது கெடுதலா இருந்தா அதை விட்டு என்ன பாதுகாத்து முடிஞ்சு போச்சு, அதோட கனவு மறந்துடுறோம். அதை தூக்கிட்டே அவன் அந்த மாதிரி கனவு கண்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த கனவுக்கு என்ன விளக்கம், என்ன அர்த்தம் சொல்லி யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் தான் நன்மையும் தரக்கூடியவன், தீமையும் தரக்கூடியவன். அதனால அல்லாஹ் மேல பாரத்தப்பட்டு, அல்லாஹ் நல்ல பலனா இருந்தா சீக்கிரம் எனக்கு கொடு, கெட்ட பலனா அதை விட்டு என்ன பாதுகாத்து அப்படின்னு சொல்லி அல்லாட பாரத்தை போட்டு நம்முடைய முன்னாடி மக்கள் இருக்கும் பொழுது தாய் மேல ரொம்ப பிரியம், தாய் மேல ரொம்ப முகப்பத்து. என்ன பண்றாங்க, இஸ்லாத்தை ஏத்துட்ட உடனே நேரத்தை தாயிட்ட போறாங்க, அம்மா நான் இந்த மாதிரி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், நீ எனக்கு வந்து நான் உன்னை என்ன சொல்றேன்னா, நான் சொர்க்கத்துக்கு போக ஏன் கண்டதில் நீ நரகத்துக்கு போக நான் விரும்ப மாட்டேன், அதனால நீ இஸ்லாத்தை ஏத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த தாயிட்ட சொல்றாங்க. தாய் வந்து எப்படின்னா ரொம்ப கொடூரமான சிந்தனை உள்ளவர் மட்டுமில்ல, இஸ்லாத்தின் மேல ரசூலுல்லா இஸ்லாத்தின் மேல ரொம்ப அபரிமிதமான வெறி கொண்டவள். இந்த வார்த்தை தன்னுடைய மகன் கேட்ட உடனே அவளால் தாய்க்க முடியல, அவளால் தாய்க்க முடியல. எவ்வளவு சொல்லி பாக்கிற, அட்வைஸ் பண்ணி பாக்கிறா, அவர் சாதரதி எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல, சாதரதி எல்லாத்தையும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கடைசியில் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிடுறா அப்படின்னு, நீ இஸ்லாத்தை விடல அப்படின்னு சொன்னா, இந்த முகமது ஸல்லல்லாஹு கொண்டு இந்த மார்க்கத்தை விடலன்னு சொன்னா, நான் இனிமேல் சாப்பிடவும் மாட்டேன், தூங்கவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன் அப்படின்றான். சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி குடிக்கவும் மாட்டேன் அப்படின்றான். உடனே அவர் சாதனை தாங்க முடியல, பெத்த தாய், தாய் மேல ரொம்ப பிரியம் உங்களுக்கு, ஆனா இந்த தாய் தான் தன்னை இருள தள்ளுற மாதிரி கனவு கண்டாங்க. அந்த தாய் இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிட்டா அப்படின்னு நேரம் நாயன் சிலாத்துல ஓடுவாங்க, யார சொல்லல, என்னுடைய தாய் இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிட்டா அப்படின்னு நரிசிலால சொல்றாங்க, அந்த தாய் உன்னுடைய தாய்க்கு சத்தியத்துக்கு நீ பயந்துடாத, நீ அவளுக்கு என்ன பண்ணு, இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இரு, இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இரு, அல்லாஹ் நாடுனா இஸ்லாத்தை ஏத்துக்கலாம், இல்ல அல்லாஹ் நாடுனா அவ அதே பட்டினி அதே தாகத்திலே மௌத்தாவும் ஆகலாம், அதனால நீ உன்னுடைய கடமை இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டே இரு, அல்லாஹ்வுடைய துஆ செஞ்சிட்டே இரு ரசூலுல்லாஹி சொல்லி இருக்காங்க. அத சாது இப்னு அபி வக்காஸ் சொல்ற மாதிரி இல்ல, ஆனா அந்த தாய் எப்படிதான் ரொம்ப உறுதியானவ, விடுற மாதிரி இல்ல, தான் செஞ்ச சத்தியத்தை முறிக்கிற மாதிரி இல்ல. பல நாட்களாச்சு, பட்டினி கிடக்குறா, தாகம் கிடக்குறா, உண்ணாவிரதம் இருக்கிறா, விடுற மாதிரி இல்ல. அது சாதரதி எல்லாத்துல மீண்டும் மீண்டும் தாய் தண்ணி எவ்வளவு செஞ்சுறாங்க, சாப்பிடு தண்ணி குடிஞ்சொலி அவ கேக்குற மாதிரி இல்ல. கடைசியில பலகீனமாய் உடம்புலாம் நெனிஞ்சு போய் அப்படியே படுக்கையில் விழுந்துடுறான். விழுந்தவன தன்னுடைய மகனுக்கும் சொல்றா, மகனே இதே நிலையில மூத்தா போயிட்டு வச்சுக்க, இதே நிலையில செத்து போயிட்டா, இனி காலா காலத்துக்கும் உன்னை வந்து இந்த சமுதாயம் தூற்றும், இந்த சமுதாயம் உன்னை வந்து என்ன பண்ணும், பழிக்கும். அவளுக்கு தெரியாது இஸ்லாமிய சாலை இவ்வளவு பெரிய மார்க்கமா வளரும், உலகம் ஃபுல்லா வளரும், இதே குஃப்ருஸ்தான்ல, இதே மக்காவிலே குஃப்ர் இருக்கக்கூடிய மக்காவிலே இன்ஷால்லா இஸ்லாம் வெற்றி வரை சூழ்ந்ததுனா அவளுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல. என்ன காலா காலத்திற்கும் உன்னை உலகம் தூற்றும், அதனால நீ தயவு செஞ்சு இஸ்லாத்தை விட்டு முகமது மார்க்கத்தை விட்டு, இல்லன்னா இப்படியே செத்து போயிடுவேன் அப்படிங்கிறா. அவர் சாதரதி இல்லாத எவ்வளவு சொல்லி சொல்லி பார்த்தாங்க, கடைசியில நேர தன்னுடைய தாயிட்ட சொல்லிடுறாங்க, அம்மா நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் உனக்கு தெரியும், இவ்வளவு காலமா எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், எவ்வளவு அனுபவிச்சுன்னு தெரியும், அதனால நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்க, நீ ஒரு முறை அல்ல நூறு முறை செத்து, நூறு முறை உயிர் ஒழுக்கப்பட்டு, நூறு முறை இதுவரை படுக்கையில் கிடந்தாலும் நான் பெருமானா ஸல்லல்லாஹு கொண்டு வந்த மார்க்கத்தை விட தயாரா இல்ல அப்படின்றாங்க. இந்த உறுதியான வார்த்தை கடந்த தாய் ஆடி போயிடுறான், பேசி பார்த்தா எவ்வளவு மிரட்டி பார்த்தா, உருட்டி பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, மிஞ்சி பார்த்தா, ஒன்னும் தோறல. கடைசியில மகனுடைய இந்த உறுதியான வார்த்தை கடந்த தாய் ஆடி போயிடுறான், நம்ம மகன் மேல எவ்வளவு பாசம் உள்ளவரு, இவ்வளவு இப்படி வந்து ஒரு உறுதியை சொல்லிட்டு போயிட்டாரு, உனக்கு நூறு முறை செத்து, நூறு முறை உயிர் ஒடுக்கப்பட்டு, நூறு முறை எப்படி பட்டினி கிடந்து படுக்கையில கிடந்தாலும் நான் உன்னுடைய பேச கேட்க மாட்டேன், என்னுடைய மார்க்கத்தை விட்டு போமான்னு சொல்லிட்டாரு. அவ என்ன பண்ண சொல்லி, வேற வழி இல்லாம அந்த தாய் என்ன பண்றா, சாப்பிட்டுறா, குடிச்சிடறா, அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்து குஃப்ரிலேயே செத்து போயிடுறான். சாதி அபி வக்காஸ் தாய், இதற்கப்புறம் சாதரதி அல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவில் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு சகோதரர்களே, இந்த வசனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர் சாதரதி அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்து இந்த வசனம் இறங்குது. என்ன வசனம் சொன்னா, தாய் தந்தையருக்கு எப்படி பணிவிட செய்யணுங்கிறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். தாய் தந்தையருக்கு எப்படி பணிவிட செய்யணும், எப்படி கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற வசனங்களை போல சொல்லிட்டே வரும்பொழுது கடைசி அந்த வார்த்தை இந்த ஆயத்தை இறக்குற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, இணை வைக்கும்படி உங்களை வற்புறுத்துவார்கள் என்றால், யாருக்கு அல்லாஹ் சொல்றான், எனக்கு இணை வைக்கும்படி, இன் ஜாஹதா கன் துஸ்ரிக பி, எனக்கு இணை வைக்கும்படி அவர் உங்களை வற்புறுத்துவார்கள் என்றால், மா லைஸ லக பி இல்ம், எதை பற்றி உங்களுக்கு முழுமையான ஞானம் இல்லையோ, எதை பற்றி அறிவு இல்லையோ, அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு இணை வைக்கும்படி உங்களை வற்புறுத்துவார்கள் என்றால், ஃபலா துத்தியேகுமா, அப்படி என்ன பண்ண உங்களுக்கு அவங்க என்ன பண்ண கூடாது, கட்டுப்பட்டோ வழிபட்டோ நடக்க கூடாது, அவங்க பேசுறீங்க கேட்க கூடாது, அல்லாவுக்கு மாறு செய்யாத விஷயங்களிலே, அல்லாவுக்கு மாறு செய்யாத விஷயங்கள பெற்றோர்களுக்கு வழிபட்டு நடக்கணும், பெற்றோர்கள் சொல்றதை கேட்டுத்தான் ஆகணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோருடைய கடமைகளை பத்தி எந்த அளவுக்கு சொல்றாங்க அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதன் உலகத்திலே படைக்கப்படுவதற்கு ரெண்டு காரணங்கள், ஒரு மனுஷன் உலகத்துல மனுஷனா படைக்கப்படுறாங்கன்னா ரெண்டு காரணம், ஒன்னு ரபுல் ஆலமீன் அவன் தான் படைக்கும், இன்னொன்னு அவனுடைய பெற்றோர்கள். அப்ப அதனால குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் பெற்றோருக்கு வழிபடுவதை சொல்றானோ அங்கெல்லாம் தண்ணீர் சேர்த்து சொல்றான். ஒலா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு வழிபட்டு நடங்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதீர்கள், பெற்றோருக்கு வழிபட்டு நடங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா இணை வைக்காம இருக்கிறது, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னா அவங்க வழிபட்டு நடக்கிறது. அந்த பெற்றோர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும்படி சொல்வார்கள் என்றால் அப்படி பெற்றோர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பெருமானா சொல்லாதினாங்க, லா தாஅத்தலில் மஹ்லூகி ஃபி மாசியத்தில் காலிஃபி, படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்புகளுக்கு வழிபட்டு நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. படைத்தவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்துல படைப்புகள் யாரு, பெற்றோரும் படைப்புகள் தான், பெற்றோர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு சில பேரை பார்க்கலாம், சில வாலிபிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஆசை வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஆசை, ஆனா எங்க பெற்றோர் வற்புறுத்துறாங்க சார், என்ன செய்யறது, அதனால வாங்கிட்டேன். பெற்றோர் சினிமாவுக்கு போவாதுன்னு சொன்னா அப்ப மீறி போவாரு. ஊர்லாம் சுத்தி டைட்டில் லேட்டா வராதுன்னு கேட்டா ஊர் சுத்தி 12 மணி 1 மணிக்கு ஊருக்குறாரு. அப்ப அப்ப அப்பா கேப்பாரு, என்னடா லேட்டு அப்படின்னா போதும், இப்ப என்ன அந்த சித்தம் சித்தம் கூடும். அவர் பாப்பாரு இங்க அடங்குவாரு, எதுக்கு பையன் தோலுக்கு மேல வளர்ந்துட்டான், இப்ப என்னன்றீங்க, உங்க வயசுல நீங்க சுத்தா சுத்தா நான் சுத்திட்டேன், இந்த வார்த்தையை கடலை சிந்த சாப்பிட கொடுத்துருவோம், எதுக்கு வம்பு, நம்மளே பழைய கதலை எடுப்பா போல தெரியுது. சில அம்மா என்ன பண்ணுவாங்க அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களுக்கு, நீங்க சுத்தா சுத்தா, நீங்க சுத்தி உங்க அத்தாட்ட என்னென்ன அடி வாங்கிருக்கீங்க, என் புள்ள அப்படி அப்படின்னு உடனே பிள்ளைக்கு இன்னும் ரொம்ப தொக்கா போயிடும். அப்ப இதுல என்ன பண்றது, பெற்றோருக்கு மாற்றம் பண்றது, பெற்றோருக்கு மாறி செய்யறது. வரதட்சணை வாங்குற விஷயத்துல மட்டும் அத்தா அம்மா பேச்சு கேட்கணும்ல சார், அல்லாஹ் ரசூலே சொல்லிருக்காங்க இல்லையா, அதான் அத்தா அம்மா பேச்சு கேட்டுறேன். இந்த சாக்கு போக்கெல்லாம் அல்லாட்ட எடுபடாது. அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயங்களை பெற்றோர்கள் கட்டுப்படாதீர்கள். அப்ப இந்த வசனம் எப்ப இறங்கிச்சுன்னா, அதுல சாது அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் இறங்கிச்சு. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உங்களை இணை வைக்கும்படி ஏவுவார்கள் என்றால், மாறு செய்யும்படி வற்புறுத்துவார்கள் என்றால், ஃபலா துத்தியேஹுமா, அந்த விஷயத்திலே அவர்களுக்கு வற்புறுத்த கட்டுப்பட்டு நடக்காதீர்கள். வசாஹிபுஹுமா மாருஃபா, அதே நேரத்தில் உலகளாவிய மற்ற விஷயங்களிலே நீங்க அவங்களோட இணைஞ்சே இருங்க. தாய் காஃபிரா இருந்தாலும் கூட, தாப்ப காஃபிரா இருந்தாலும் கூட, நீங்க ஒரேடியா வெட்டி முடிச்சுட்டு வந்துடாங்க. உலகளாவிய பெற்றோருக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை செய்யுங்க. அவங்களை எங்கெங்கெல்லாம் முன்னிறுத்தணுமோ அங்கெல்லாம் முன்னிறுத்துங்க. அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் வந்துட்டா அப்ப நீங்க பெற்றோருக்கு வழிபடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை அதன் சாது இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இறக்கணும். அதற்கு பிறகு சாதி அபி வக்காஸ் ரலியல்லாஹு மதீனாவுக்கு வந்த பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நெருக்கமா முஹப்பத்தா இருக்கிறாங்க, பத்ரு போர்லயே கலந்துக்கிறாங்க. பத்ரு போர்ல என்ன நடக்குது அப்படின்னா சகோதரர்களே, அதுல சாதி அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய தம்பி ஒருத்தர் யார் வந்தீங்கன்னா உமைர், சின்ன வயசு பையன், ஒரு 15-16 வயசு கூட ஆகல. அவர் என்ன பண்றாருன்னா, பத்ரு போருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த உமைர் இப்னு அபி வக்காஸ் அவர் வந்து என்ன பண்றாருன்னா, நானும் யார் ரசூலுல்லாஹி ஜிஹாதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. அப்ப நரிசலாது பகரம் சின்ன பையனா இருக்கிற பண்ணி வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க, சின்ன பையனா இருக்கணும்னு அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அந்த உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எந்த அளவுக்கு அழுறாரு அழுகிறாருன்னா, கதறி அழுகிறாரு, என்னவா தான் இலக்காவது இழந்துட்ட மாதிரி கதறி அழுகிறாரு. உடனே சாது அபி வக்காஸ் என் தம்பி ரொம்ப ஆசைப்படுறான், அவனுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க, நான் அவன் அங்கெல்லாம் ஓட விட மாட்டேன், என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். போர்க்காலத்துல அவன் ஆசைப்படுறான் போர்க்காலத்துக்கு வரணும் பாக்கணும்னு சொல்லி என் பக்கத்திலே வச்சுக்கிறேன். சொல்ல இன்னைக்கு நம்ம குழந்தைங்க ஒரு எக்ஸிபிஷன் போனோம் அல்லது ஒரு எக்ஸ்கர்ஷன் போனோம் அல்லது ஸ்கூல்ல டூருக்கு போனதுன்னா அப்படி கதறி அழுகுறத பாத்துருக்கோம், பகரமா இல்லையா? கிளாஸ்ல எல்லாரும் போறாங்க, நான் மட்டும் போல, நான் எக்ஸ்கர்ஷன் போய் ஆகணும், டூர் போய் ஆகணும், வற்புறுத்தி அத்தாமா தொந்தரவுப்படுத்தி வாங்கிட்டு போற பிள்ளைங்க பாக்குறோம். சோழ அன்னைக்குள்ள பிள்ளைங்க அல்லாஹ் சுப்ஹானஹு ஹிதாயத்தை பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யாருமே விளங்க முடியாத பருவம் அது. பெருமானா ஸல்லல்லாஹு யாரு என்ன எப்படி வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அதையும் விளங்க முடியாத பருவம். அந்த பருவத்திலேயே அவங்க எதுக்காண்டி அழுகுறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போய் தங்களுடைய உயிரை துறப்பதற்காண்டி அழுகுறாரு. அதுல உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அதற்கு பிறகு நல்ல அம்பி அறிவதில் திறமையான சஹாபியா இருந்ததுனால அம்பேரியில நான் திறமையான சஹாபியா இருந்ததுனால முதன் முதல்ல பதில் போறதா என்ன பண்றாங்க அம்பேரிகிட்டார்கள். அதனால அவங்களுக்கு இன்னைக்கு பட்ட பேர் என்ன அவ்வளவு மன்றமா பி சஹமின் பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே முதன் முதலா அம்பெறிந்தவர். அவ்வளவு மன்றமா பி சஹமின் பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே முதன் முதலா அம்பெறிந்தவர் என்ற பட்ட பேர் இன்னைக்கு சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுக்கு அறிவிக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு முதல் முதல்ல பதில் காலத்துல அம்பெறிந்து அம்பு போல ஆரம்பிச்சு வச்சது அதுல சாது ரலியல்லாஹு தஆலா. அதனாலதான் குறைசிகள் ஓது போருக்கு மறு வருஷம் ஓது போருக்கு வரும்பொழுது நிறைய அம்பு எடுத்து வந்தாங்க. அவங்கள்ட்ட அம்பெறிய ஆள் இருக்கிறாங்க, ஏற்கனவே அம்பெறிஞ்சு திறமசாலி யாரு சுஹைப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தராணும் பின்னால வந்து ஓது போர் வந்து கலவரம் பெருசா பிரச்சனையாகும் பொழுது சஹாபாக்கள் செதறி ஓடும் பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு பண்ணாங்க கேடையமா இருந்தாங்க சொன்னோம். அவங்களுக்கு பக்கபலமா இருந்தது யார் அப்படின்னா ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு சொன்னா இவங்களை பத்தி வரலாறுல சொல்லப்படுது ஒரே அம்புல மூன்று காசிர்களை கொலை பண்ணாங்களா அதுல சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே அம்புல மூன்று காசிர்கள் எப்படி சொன்னா காசு எதிரிகிட்ட ஒரு அம்பு வருது இவங்க நோக்கி வருது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு நோக்கி வருது. அப்படி வந்த உடனே என்ன டக்குனு நாங்க கையாலே பிடிச்சாங்க அந்த அம்ப. ஏன்னா அம்பு வேகமா வரும்பொழுது அதை பிடிக்கிறது ஒரு பெரிய கலை, அந்த அம்பை பிடிக்கிறது பெரிய கலை. அப்ப அம்பு வரும்போது என்ன பண்ணுவாங்க டக்குனு கையால பிடிச்சி அந்த அம்பை என்ன பண்றாங்க காதில் நோக்கி அடிக்கிறாங்க. நேரத்தை ஒரு காதில குத்தா செத்து போயிடறான். உடனே எதிரிகளுக்கு நேரம் கோவம் வந்தது எனவே நாங்க அடிச்ச அம்பு எங்களுக்கு திருப்பி வரலாம் சொல்லி அந்த செத்து போன காசு உடம்புல இருந்து அந்த அம்பா உறுதி பண்றாங்க. இதே அம்பாவே முகமது குழுவார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அம்பு விடுறோம். அது சாதரதி அல்லாஹு தஆலாவோ மறுபடியும் அந்த அம்பா பிடிச்ச பண்ணாங்க இன்னொரு காசு நோக்கி அடிச்சாங்க அவனும் செத்து போயிட்டான். எதிரிகளுக்கு வேகம் தாழமில்ல என்னடா இது நம்ம ரெண்டு தடவை ஒரே அம்பு அடிக்க ரெண்டு தடவை நம்மளே திருப்பி அடிச்சாங்க மூணாவது என்ன பண்ணாங்க புடுங்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கி அடிச்சாங்க. அதுல சாதர ரலி அல்லாஹு தஆலாவோ மூணாவது புடுங்கி என்ன பண்ணாங்க அடிச்சாங்க அது இன்னொரு காசு கொலை பண்ணிடுச்சு. காசுகள் பார்த்தாங்க இனி நம்ம அனுப்ப அது நம்மளே பதமாத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அதோட நினைச்சுதான். அப்ப சாதரதி அல்லாஹத்தினுடைய பெரிய திறமை என்ன அப்படின்னு ஒரே அம்புல மூணு பேரை சகிதாக்குறாங்க மூணு பேரை மூணு காசுகளை கொன்றாங்க. இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருமியா சாத் இருமியா சாத் பிதாக்க அபீவா உம்மி என்னுடைய தாயின் தந்தையும் உனக்கு அற்பணமாகட்டும் அடி சாதே அம்பி எரி அப்படிங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதரதி அல்லாஹத்தினுடைய உற்சாகப்படுத்தினாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா பெரும்பாலும் சஹாபாக்க தான் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபிதாக்க அம்மி ஃபிதாக்க உம்மி வாபி யார் சொல்லலாம் என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் சஹாபாக்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. குறிப்பா அபூபக்கர் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க யார் சொல்லலாம் என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகனு சொல்லி. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது அது சாதரதி அல்லாஹு தஆலாவுக்கு மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தாயின் தந்தை உனக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு பயன்படுத்துறது அதுல சாது ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். இந்த சாது ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்துல பெரிய பெருமையா சொல்லுவாங்களா எல்லாருடைய தாய் தகப்பனும் ரசூலுல்லாஹுக்கு அர்ப்பணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தகப்பன் எனக்கு அர்ப்பணம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அதுல சாது ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னா உஹது போர்ல அதுல சாது ரலியல்லாஹு அன்ஹு பங்கு பெரும் பங்கா இருந்துச்சு. அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காண்டி ஆர்வம் போட்டதுக்காண்டியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஆனா சகோதரர்களே சாது ரலியல்லாஹு அன்ஹு வாழ்க்கையில மதீனாக்கு போன பிறகு கடுமையான வறுமை கடுமையான வறுமை எந்த அளவுக்கு சொன்னா சாது ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்றாங்க ஒரு முறை நள்ளிரவுல எழுந்திருச்சு என்னுடைய வறுமை தாங்க முடியல பசினால எனக்கு தூக்கமே வரல சரி நள்ளிரவுல எழுச்சி என்ன பண்றாரு நடுராத்திரி எழுச்சி ஒன்னு சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி சிறுநீர் கழிக்கிறதுக்காண்டி போய் என்ன பண்ண ஒரு ஒதுக்கு புறமா போய் சிறுநீர் கழிக்க போற இருட்டு ஒன்னு தெரியல. அப்ப நான் சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கும் போது பொதுவாவே சிறுநீர் கழிக்கும் போது அந்த ஒதுக்கு புறமான இடங்களை போய் சிறுநீர் கழிச்சா அது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும் ஏதாவது பிளாஸ்டிக்லயோ பேப்பர்லயோ நம்ம சிறுநீர் கழிச்சோம்னா ஒரு மாதிரி சொல்ல சொல்ல ஒரு மாதிரி வித்தியாசம் தெரியும்ல சத்தம் தெரியும். அதை வச்சு அந்த சிறுநீர் கழிக்கும் பொழுது என்னுடைய சிறுநீர் வந்து ஏதோ ஒரு பொருள் மேல விழுத மாதிரி சவுண்டு கேடுச்சு ஏதோ ஒரு பொருள் மேல விழுத மாதிரி சவுண்டு கேடுச்சு. அப்ப எனக்கு ஒரு வித்தியாசமான சத்தமா இருக்கும் அது என்ன அப்படின்னு சொல்லி நான் என்னோட இடது கையை வச்சு இப்படி தடவி பார்க்கும் பொழுது அது ஒரு மாதிரி கொல கொல இருந்துச்சு. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒட்டகத்தினுடைய இறைச்சி துண்டு அது அது என்னது ஒட்டகத்தினுடைய இறைச்சி துண்டு. நான் அதுக்கு மேல சிறுநீர் கழிச்சிருக்கேன் எனக்கு யாரத்துக்கு போட்டுக்கிறாங்க அதுக்கு மேல கழிச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய வறுமை எந்த அளவுக்கு ஆட்டி பண்ணச்சுன்னு சொன்னா நான் அந்த சிறுநீர் பட்ட ஒட்டகத்திலே இறைச்சி துண்டை கொண்டு வந்து நான் கழுவி அன்றைக்கே ராத்திரியோ ராத்திரியோ அடுப்பு மூட்டி அதிலே சுட்டு நான் அதை சாப்பிட்டேன். சோதரல இன்னைக்கு நம்ம கேட்கறதுக்கு அருவறுப்பா இருக்கும் அதுக்கு மேல சிறுநீர் கழிச்சுட்டு அதையே கழுவி சாப்பிடுறதா அப்படின்னு சொல்லி. ஆனா சாதாரண தேவதா சொன்னாங்க, பசியின் கொடுமை, ஏன்னா தாங்க முடியல, இரவுல தூக்கம் வரல பசியினால, வேற வழி இல்ல, இது அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கு நினைச்சுக்கிட்டு அந்த இறைச்சியை, ஒட்டகத்தை இறைச்சியை நான் சுத்தம் பண்ண கழுவுன, கழுவி அதை கொண்டு வந்து நானே அடுப்பு மூட்டி அதுல சுட்டு சாப்பிட்டேன். அந்த சாப்பாடு, அந்த ஒட்டகத்துல இறைச்சி எனக்கு 3 நாட்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. 3 நாட்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. ஒன்னு ஹராம் கிடையாது, நல்லா இங்க இறங்கிக்கிறோம், சிறுநீர் பட்ட இது ஹராம்ல ஒன்னு கிடையாது, கழுவிட்டா சுத்தமாயிடும். நமக்கு பிடிக்கிற அருவறுப்பாக அடுத்த பிரச்சனை. இப்ப லெட்ரின்லயே ஒரு பொருள் விழுந்துருச்சுங்க, இதுல பேசி ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சு, என்ன பண்ணுவோம், ஏதாவது சின்ன பொருளா போனா போய் விட்டுருவோம், ஒரு தங்கம் மோதிரம் என்ன பண்ணுவாங்க, யாருன்னு சொல்ல மாட்டோம், அப்படித்தானே, யாரு கையில எடுத்தியாவது சுத்திக்கிட்டு, பேப்பருக்கு எடுத்தியாவது சுத்திக்கிட்டு, பிளாஸ்டிக்காவது சுத்திக்கிட்டு, நைசா கையை விட்டு எடுத்துருவோம், வெளியே சொல்லுவோமா, அது தங்கமாச்சே. ஆனா அதுல சாதுரதி இல்லாஹுத்தானோ, கடுமையான பசியினால, பசியின் கொடுமையினால அந்த உணவு ஹராமான உணவு இல்ல, ஹலாலான உணவு, ஆனால் அது நஜிஸ் பட்டதுனால நான் கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதையே சுட்டு சாப்பிட்டேன். அதுல சாதுரதி இல்லாஹுத்தாங்க, அந்த அளவு கடுமையான வறுமை இருந்துச்சு. அல்லாஹ்வே பாதல சோல, அத்தனை வறுமையும் தாங்கிக்கிட்டு தான் அல்லாஹ் தீன் தாண்டி பாடுபட்டாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியன் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வல்லாஹி இன்னி உஹிப்புக, வல்லாஹி இன்னி உஹிப்புக், யார சொல்ல, நான் அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க, உங்களை விருப்பப்படுறவங்க வந்து முகமத் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. உடனே நம்சிலாங்க, என்ன சொல்ல யோசிச்சு சொல்லுப்பா, நீ பாடு யாராவது என்ன சொல்ல யோசிச்சு சொல்லு, ஒன்னு தப்பான வார்த்தை சொல்லி சஹாபி, ஒரு தவறான வார்த்தையில மோசமான வார்த்தை சொல்ல, யார சொல்ல அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க, நம்சிலாங்க சொல்லுர் மாத்தகுள், என்ன சொல்ல யோசிச்சு சொல்லு அப்படின்னாங்க. சஹாபிக்கு ஒண்ணு புரியல, தப்ப வாய்க்கு தப்பா போய் சொல்லிட்டோமோ அப்படின்னு திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க, வல்லாஹி இன்னி உஹிப்புக யா ரசூலல்லாஹ் அப்படின்னாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி சொன்னாங்க, ஃபல்லுர் மாத்தகுல், என்ன சொல்றாங்க யோசிக்க, நீ பாட்டு அவசரப்படி சொல்லாத, நல்லா யோசிச்சு சொல்லு அப்படின்னாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, என்னை யார் நேசிக்கின்றார்களோ, என் மீது யார் முகபத் வைக்கின்றார்களோ, பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வருவதை போன்று என்னை நேசிக்கக்கூடியவர்களை நோக்கி வறுமை பாய்ந்து வரும். அதை தாய்க்கு சக்தி தான் பாத்துக்க, சும்மா அவசரப்பட்டு நான் நேசிக்கிறேன்னு சொல்லாத, என்ன நேசிச்சா உனக்கு வரக்கூடிய அடுத்த கிஃப்ட் என்னது, வறுமை தான் வரும். ஏன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இன்னைக்கு நாம சொல்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல மௌலூத் ஓதிட்டோம்னா பரக்கத்தை அள்ளிட்டு வந்து கொட்டும் அப்படின்னு சொல்லி நரிசுலாஞ்சாங்க. உண்மையிலே யாரும் என் மீது முகப்பத்து வைப்பார்களோ, அவர்களுக்கு வறுமை வருங்கிறாங்க. நாம நினைக்கிறோம் உண்மையிலேயே வைக்கக்கூடிய முகப்பத், வைக்கக்கூடிய நேசம் உண்மையான நேசமாக சத்தியமான முகப்பத்தா இருந்தால் உங்களை நோக்கி பசி வரும், வறுமை வரும். அது எப்படி வரும், பள்ளத்தை நோக்கி வெள்ளம் பாய்ந்து வர மாதிரி வருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சகோதர சஹாபாக்களுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அது சாதன அபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலாவோ மக்கால இருக்கும் ஒரு நல்லா தான் இருந்தாங்க, ரொம்ப வருமானம் கிடையாது, ஆனா பெருமானார் மீது உள்ள முகப்பத், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க, எப்படிப்பட்ட வறுமை, சிறுநீர் தான் சிறுநீர் கழித்த தன்னுடைய சிறுநீர் பட்ட அந்த இறைச்சி துண்டியை எடுத்து கழுவி சாப்பிடுற அளவுக்கு வறுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பிற்காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கையில பரக்கத்தில் கொண்டு அள்ளி கொட்டினான். அல்லாஹ் வல்லதீன ஜாஹது ஃபீனா ல நஹதி என்ன சுப்லனா, யார் நம்முடைய பாதையிலே பாடுபடுகிறார்களோ அவருடைய எல்லா பாதையும் லேசாக்கி விடுவோம். உமை யத்தகில்லா யஹ்ரி யஜல்லாஹு மர்ஸா யஜல்லாஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸலா யஹ்தஸிம், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இதெல்லாம், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவருக்கு எல்லா பாதையிலும் லேசாக்கி நாம் அவர் அறியாபுரத்திலிருந்து கணக்கில்லாம ரிஸ்க் கொடுப்போம். வ யர்ஸுகுஹு மின் ஹைஸலா யஹ்தஸிம், கணக்கில்லாம ரிசு கொடுப்போம். அது எப்படி கொடுத்தாங்க பின்னாடி பாப்போம். அது சாதரதி இல்லாத வாழ்க்கையில அல்லாஹ் அந்த ரிசுக்கை எப்படி கொடுத்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில சாதரதி இல்லாதத்துல மக்கள் இருக்கும் பொழுது கடுமையான வறுமையில இருந்தாங்க. ஆனா பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதரதி இல்லாதத்துல கூட சொல்றாங்க, சாதே வலா அகாஃபு அலா சஹாபி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தை நம்ம நிலைந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதரதி சொல்றாங்க, வலா அகாஃபு அலா சஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் மீது நான் பயப்படவில்லை, ஃபித்னத்தை சர்ராய், அவர்களுக்கு கடுமையான கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு, அந்த கஷ்டங்களுடைய குழப்பங்களை பார்த்து நான் பயப்படல. அதாவது வறுமை வந்துச்சு, நோய் வந்துச்சு, நொடி வந்துச்சு, பற்றாக்குறை வந்துச்சு, கஷ்டம் வந்துச்சு, பசி வந்துச்சு, பட்டினி வந்துச்சு, இதெல்லாம் பார்த்து நான் பயப்படவில்லை. அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மீது உலகத்தினுடைய வாசல்களை திறந்து விட்டால் அப்ப என்ன ஃபித்னா ஏற்படும் அதான் நான் பயப்படுறேன். அப்ப என்ன ஃபித்னா ஏற்படும் அதான் பயப்படுறேன். இப்ப பசியிலே பட்டினி கிடக்குறாங்க, இந்த ஃபித்னாவை பார்த்து நான் பயப்படல, இந்த கஷ்டத்தை பார்த்து பயப்படல. ஒரு காலம் வரும், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தில் உலகத்தினுடைய வாசல்களை திறந்து விட்டு விடுவார். ரோம் நாட்டு மன்னனுடைய வைடூரியங்களும் கிஸ்ரா நாட்டு மன்னனுடைய புதையல்களும் இன்னும் பெரும்பெரும் பாரசீக நாட்டு மன்னர்களுடைய கஜானாக்களும் உங்களுடைய காலையில் கொண்டு கொட்டப்படுமே, அந்த நிலையை பற்றி தான் பயப்படுகிறேன். தன்னுடைய சஹாபாக்களை பார்த்து தன்னிடத்தில் தர்பியத்து பெற்ற சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹி இன்னொரு ஹதீஸ்ல சக்கராத்தினத்தை சொன்னாங்க, வல்லாஹி லா அகாஃபு அலைக்கும் அன் துஸ்ரிகு பில்லாஹ், நீங்களா எனக்கு பிறகு எங்க அல்லாஹ்வுக்கு இணை வச்சிருக்கீங்களோ நான் பயப்படல, எனக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவீர்களோ என்று நான் பயப்படவில்லை. வலாக்கிய யகாஃபு அலைக்கும் யதனாஃபசு ஃபி துன்யா தனாஃபுசன், ஆனா நான் எதுக்கு பயப்படுறேன் அப்படின்னா எனக்கு பிறகு உலகத்தினுடைய மோகங்களிலும் உலகத்தினுடைய இன்பங்களிலும் ஒரே அடியாக மூழ்கி எங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடுவதை விட்டு விடுவீர்களோ அதை நினைச்சுதான் பயப்படுறேன் அப்படின்னாங்க. சகோதரர்களே, அப்ப அவர் சாதரதி அல்லாஹுத்தாலும் அவ்வளவு வறுமையிலும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடினார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் பின்னால் அவங்களுக்கு உலகத்திலே வாசல்களை திறந்து விட்டார். பெருமானா சல்லா உமர் ரதி அல்லாஹுத்தால ஆட்சி காலத்திலே அதில் சாதரதி அல்லாஹுத்தான் குஃபாவுக்கு அமீரா நியமிச்சு அனுப்பினாங்க. குஃபா நகருக்கு அதில் சாதரதி அல்லாஹுத்தாலும் உமர் ரதி அல்லாஹுத்தான் அவர்கள் கவர்னர் நியமிச்சு அனுப்பினாங்க. அதற்கு பிறகு அதற்கு உஸ்மான் ரதி அல்லாஹுத்தான காலத்திலையும் அவங்க குஃபாவுக்கு அமீரா இருந்தாங்க. சகோதரர், அந்த நேரத்தில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகும் பொழுது சூரா ஜமாத் என்ற ஒரு ஆறு பேரை நியமிக்கிறாங்க. நேற்று சொல்லியிருப்பேன், அடுத்த அமீர் முஃமினை தேர்ந்தெடுக்கிறோம், அடுத்த ஹலீஃபாவை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ஆறு பேர் கொண்ட ஒரு சூரா ஜமாத்தை நியமிச்சு இந்த ஆறு பேர் சேர்ந்து என்ன முடிவு செய்கிறீர்களோ அதான் முடிவு அப்படின்னு நிர்ணயிச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆறு பேரில் ஒருவராக சாத் ரதியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஆறு பேரில் ஒருத்தரா நியமிச்சாங்க. எனக்கு பிறகு நீங்கள் சாதிப் அபி வக்காஸை அமீருல் முஃமினீனாக தேர்ந்தெடுப்பீர்கள் எனால், ஹலீஃபாவாக தேர்ந்தெடுப்பீர்கள் எனால், அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனம் கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நியமிச்சு மூத்தா போறாங்க. ஆனா இந்த ஆறு பேர் சேர்ந்தா யாரை நியமிச்சாங்க அப்படின்னா அதுல உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. இந்த ஆறு பேர் சேர்ந்துதான் மூன்றாவது ஹலீஃபாவோ அதற்கு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஆடுவோ அதை சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன் சொன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தின் சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேர்ல ஒருத்தர் யாரும் அதற்கு சாத் பின் அபி வக்காஸ். அஸ்ரத்துல் முபஷ்ஷரன் கேள்விப்படுறோம்ல, உலகத்திலே சொர்க்கவாதிகள் என்று சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேர்ல அதுல சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு ஒருத்தர். ஏன் சொன்னா அந்த பத்து பேரை தவிர வேற யாருக்குமே இவர் சொர்க்கவாதிகளை யாராலும் தீர்மானிக்க முடியாது. இவன் சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லி யாராலும் தீர்மானிக்க முடியாது. அந்த பத்து பேருக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹி சுப செய்தி சொன்னாங்க. அப்படி சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேர்ல அதுல சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருத்தர். இந்த நேரத்தில் அதற்கு உமர் ரதியல்லாஹு ஆட்சி காலத்துல ஈராக்கின் மீது ஒரு படையெடுப்பு நடக்குது. ஈராக்கின் மீது ஒரு படையெடுப்புக்காண்டி ஒரு படையோடு பெரிய படையோடு ரெடியாகுது. ரெடி ஆகும் பொழுது அதுல கிட்டத்தட்ட நூறு பத்ரி சஹாபாக்கள் இருக்கிறாங்க. பத்ரி சஹாபாக்கள்னா பத்ரி போர்ல கலந்து கொண்ட நூறு சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பையத் ரிதுவான்ல கலந்து கொண்ட 310க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்காங்க. பையத் ரிதுவான் சொன்னா ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூலுல்லாஹி பைய செஞ்சாங்கல்ல, மறந்து போச்சுங்களா? பல தடவை சொல்லியிருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்யறதுக்காக வர்றாங்க, அவங்க உம்ரால தான் அவங்களை தடுத்துறாங்க. தடுத்தவன நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, மொட்டை அடிச்சுட்டு யாராவது கலையும் பொழுது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு உள்ள போய் மக்காவுக்குள்ள போய் பேச போனவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க வதந்தி பரவனோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரத்துல கருவேல மரத்துல உட்கார்ந்து பண்றாங்க. சஹாபாக்கள்ட்ட பைய செய்யறாங்க, எங்களுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை அல்லாஹ்வுடைய தீனுக்காக போராடி கொண்டே இருப்போம் சொல்லி அந்த பையத்துக்கு பேர் தான் பையத் ரிதுவான். இந்த பையத் ரிதுவானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாய் அவுனக தஹத்த ஷஜரத்தி, நபியே மரத்தடியிலே உம்மிடத்தில் பைய செய்தார்களே அவர்களை எல்லாம் அல்லாஹ் பொருந்தி கொண்டாந்து அல்லாஹ் ஆயத்திருக்கணும். அந்த பையத் ரிதுவான்ல கலந்து கொண்ட 300க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல இருக்கிறாங்க. பத்ரி சஹாபாக்கள் 100க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி பக்கவே மக்கா மக்காவினுடைய வெற்றியின் போது கலந்து கொண்ட 500க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் அதுல இருக்கிறாங்க. அதே மாதிரி 700க்கு மேற்பட்ட சஹாபாக்களுடைய பிள்ளைகள் சஹாபாக்களுடைய பிள்ளைமார்கள் அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைங்க 700க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு பெரிய படையிலையும் யார அமீரா நிர்ணயிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏகப்பட்டதா தீர்மானிச்சாங்க. யார் அப்படின்னு சொன்னா அதுல சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு நியமிச்சாங்க. சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹு அமீரா நியமிச்சாங்க. நியமிச்சு அனுப்புறாங்க, படை அனுப்புறாங்க. படை மதீனாக்கு வழியில புறப்படுது. புறப்பட்டவன உமர் ரதியல்லாஹு மதீனா அவர்களும் வர்றாங்க. வழி அனுப்புறதுக்காண்டி மதீனா அவர்களும் வர்றாங்க. வந்தவரன் மதீனாக்கு வெளியில நிக்க வச்சு சாத் ரதியல்லாஹு சொல்றாங்க, சாதே இன்னக்க ஹால் ரசூலில்லாஹ் வ சாஹிப் ரசூலில்லாஹ், நீங்க சாதாரண ஆள் இல்ல. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான சஹாபியும் கூட, அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய் மாமாவும் கூட. வலா யகுர்ரன்னக அன் கீல அன்னக ஹால் ரசூலுல்லாஹ் வ சாஹிப் ரசூலுல்லாஹ். நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிங்கிறதுனாலயோ அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வந்து தாய் மாமா அப்படிங்கிறதுனாலயோ மக்கள்லாம் உங்களை வந்து போடுறாங்களே, நீங்க வந்து அஸ்ரத்துல் முபஷரா தொக்கத்து சுபச்செய்தி சொல்லப்பட்டவர் ரசூலுல்லாஹ்வுடைய தாய் மாமா இப்படிலாம் உங்களை புகழ்றாங்களே, இந்த வார்த்தைகள் எல்லாம் வலா யகுர்ரன்னக உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், உங்களை ஏமாத்திட வேண்டாம். யாருங்க சாதுர் அபி வக்காஸ் ரஜில இருக்கோ அதுக்கு உமர் அல்லா அட்வைஸ் பண்றாங்க, கலீஃபா அட்வைஸ் பண்றாங்க, உங்களை ஏமாத்தி விட வேண்டாம், மக்களிடத்தில் நீதமா இருங்க, எல்லா மக்களும் அல்லாவுக்கு முன்னால் சமம், எல்லா மக்களும் அல்லாவுக்கு முன்னால் சமம், அல்லாவுடைய ரப்பல் ஆலமீன் தர்பாருக்கு முன்னால் இவர் உயர்ந்தவர் இந்த தாழ்வர் என்ற பாகுபாடு கிடையாது. அதனால் நீங்களும் எல்லா மக்களையும் சமமாகவே நடத்துங்க. அதனால போர்க்களத்தில் போருக்கு போகும்பொழுது யாரையும் உயர்த்தியோ யாரையும் தாழ்த்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு உமர் ரதி அல்லாஹுத்தல் அவர்கள் சாதி அபி வக்காஸ் ரதி அல்லாஹுத்தல் அவர்களுக்கு ஒரு நீண்ட அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு அதில் சாதி அபி வக்காஸ் தலைமையில போறாங்க. அந்த போர்ல என்ன ஆகுது சோதரே, ஈராக்கில இருக்கக்கூடிய மன்னன் அவருடைய பேர் ருஸ்தும், ருஸ்தும் என்ற மன்னன் ஈராக்கில ஆட்சி செய்யறான், அவன் தான் அவன் நேரடியா போருக்கு வந்திருக்கிறான். அப்போ படைகள் சிதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு, ஈராக்கிய படைகள் சிதறி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா ருஸ்தும் மட்டும் பெரிய வீரன், இவன் என்ன பண்றா அப்படின்னு சொன்னா இவன் ஒரு பெரிய படையை வச்சுக்கிட்டு எடுத்து போராடிட்டு இருக்கான், போராடிட்டு இருக்கான். முஸ்லீம்களும் சண்டை போடுறாங்க, எடுத்து பாக்குறாங்க, போர் ஓயிற மாதிரி இல்ல, சண்டை நடந்துகிட்டே இருக்கு, சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அவன் ருஸ்தும் பெரிய வீரங்கிறதுனால அவனும் சளைக்கிற மாதிரி இல்ல, ஏன் சண்டை போட்டு இருக்கான், முஸ்லீம்களை சளைக்கிற மாதிரி இல்ல, சண்டை போட்டு இருக்காங்க. கடைசியில எந்த அளவுக்கு சொன்னா முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு தளர்வு ஏற்படுது. என்னடா இவன் இதுவரை கூட்டம் கூட்டமா நம்ம அடிக்கிற அம்புக்கும் அடிக்கிற வாளுக்கும் சென்று போய்கிட்டு தான் பாதி பேர் ஓடி போயிட்டான். அடுத்த ருஸ்தும் தலைமையில இருக்கிற ஒரு கூட்டம் வந்து இவன் வந்து விடுற மாதிரி தெரியலையே, நம்ம தாக்கிட ஓயாம தாக்குறானே, அசராம தாக்குறானே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களுக்கு தளர்வு ஏற்பட்டு போச்சு. அந்த நேரத்துல அதுல சாதி அபி வக்காஸ் ரதி அல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க, அவங்க டக்குனு அவங்க ஒரு கமாண்டர் நியமிச்சிருந்தாங்க அந்த குரூப்புக்கு, அந்த கமாண்டர் என்ன பண்ணாங்க, நேரம் அவங்க போய் அவங்க தலைமையில எடுத்துக்கிட்டு அந்த ருஸ்தும நோக்கி அம்பு இருந்தாங்க. இவர்கள் எரிந்த அம்பு அந்த ருஸ்தும்முடைய நெத்தி பொருளை பட்டு ருஸ்தும் செத்து போயிடுறான். தளபதி செத்த உடனே படைகள் புறா பயந்து ஓடிடுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தா அந்த ஈராக்குடைய படையில. சகோதரர்களே, அந்த ஈராக்கு படையில, அந்த ஈராக் போரில அதுல சாதி பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு கிடைத்த கனிமத்து பொருள் மட்டும், கனிமத்து பொருள் மட்டும் எவ்வளவு சொன்னா 30,000 ஊகையா தங்க கிடைச்சது அவங்களுக்கு. 30,000 ஊகையா, ஒரு ஊகையாக சொல்லிருக்கேன், எத்தனை கிட்டத்தட்ட 12 pounds. நீங்க 12 pounds சொல்ற பாருங்க, ஒரு ஊகையாக இன்னைக்கு கிடைக்கு கிட்டத்தட்ட 12 pounds. 30,000 ஊகையா கிடைச்சது யாருக்கு, அதுல சாதி பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு. அத்தனையும் அவங்க மதினா கொண்டு வந்து அடுத்த நாள் தர்மம் பண்ணாங்க. சாதி பின் அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அத்தனையும் தர்மம் பண்ணிட்டு சொன்னாங்க, அவங்களுடைய கடைசி வஃபாத் நேரத்தில் நான் மரணிக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய பாதையில முதன் முதலாக கலந்து கொண்ட போர் பத்ர் போர். அது மட்டுமல்ல பத்ரீன்களை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாங்க. அதனால நான் பத்ர் போரிலே அணிந்து கொண்டு போரிட்டேனே, அந்த ஆடையை வச்சுதான் எனக்கு கஃபன் போடணும், அந்த ஆடையை வச்சுதான் கஃபன் போடணும். ஏன் சொன்னா மறுமையிலே நான் அல்லாஹை சந்திக்கும் பொழுது அந்த ஆடையோடு சந்திக்க ஆசைப்படுறேன். அல்லாஹ் சந்திக்கும் பொழுது யாருலா இந்த ஆடை நான் பதில் போது அணிந்திருந்த ஆடை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுறேன், அதனால எனக்கு அப்படியே கஃபன் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சாதி அபி வக்காஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபாக்கள் சொன்னாங்க. அவருடைய குடும்பத்தினர்களும் அதுல சாதி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த அட்வைஸ் படி, அந்த வசியத்து படியே அதே ஆடைகளையே அவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா அடக்கம் பண்ணாங்க. சகோதரர்களே, அந்த சாதி ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு முஸ்தஜாபு துவா, அப்படிப்பட்ட சஹாபி தன்னுடைய வாழ்க்கையில வறுமையையும் எளிமையையும் மேற்கொண்டு அல்லாஹ் தனக்கு கொடுத்த அத்தனை ஞாபகத்துகளையும் அத்தனை செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய தீர்க்காக வேண்டிய பங்கிட்டு கடைசியிலே ஒரு சாதாரணமாக தான் அணிந்திருந்த பத்ரு போர்ல அணிந்திருந்த அந்த ஆடையிலேயே கஃனிடப்பட்டு மூத்தாக்கப்பட்டார்கள். அதுல சாதி ரலி அல்லாஹு அன்ஹு அன்னாருடைய ஜனாசா மதீனாவில் உள்ள ஜன்னத்துல் பக்கையிலே அடக்கம் செய்யப்படுகிறது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தியதாக வரலாறு சொல்லப்பட்டது. ஆ சகோதரர்களே, இந்த உத்தம சஹாபாக்களுடைய உன்னதமான வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சஹாபியுடைய வாழ்க்கையிலிருந்துமே, இந்த சஹாபி அந்த சஹாபி இல்ல, எல்லா சஹாபியுடைய வாழ்க்கையிலுமே எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், தீனில் இஸ்லாம், தீனில் இஸ்லாம் உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை உரம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய தியாக மனப்பான்மை. அல்லாம இக்பால் அவர்கள் அழகான கவிதை சொல்லுவாங்க, இஸ்லாம் ஜிந்தா ஹோதா ஹே ஹர் கர்பலே கே பாத், இஸ்லாம் எப்ப ஹயாத் ஆகுது அப்படின்னு சொன்னா பல கர்பலாக்களுக்கு பிறகுதான், கர்பலா வைதானங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் உயிர்ப்பிக்கப்படுது. ஆகவே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை உலகத்தில் நிலைநாட்டப்பட வேண்டிய சகோதரர்களே நம்முடைய கடமை, அதற்கு அடிப்படை தேவை ஒவ்வொரு முஸ்லீமுடைய தியாக மனப்பான்மை. ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து அதை சாதர ரலியல்லாஹு வாழ்க்கை நம்ம பார்த்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, நீங்க வந்து வறுமையிலேயே கஷ்டத்திலேயே பட்டினியே பசியிலே கிடந்தீங்க, அதெல்லாம் நீங்க சகிச்சிட்டீங்க, வெற்றி அடைஞ்சிட்டீங்க, எங்க அல்லாஹ் உங்களுக்கு உலகத்தின செல்வங்களை வாரி வழங்கி விட்டால் அப்ப உங்களுக்கு எப்படி சோதிக்கப்படுறீங்களோ அதுல வெற்றி அடைவீங்களோ நான் பயப்படுறேன், இல்ல தோல்வி பசித்தவர்கள் எப்படி உணவு தட்டை நோக்கி பாய்ந்து வருவார்களோ அது போன்ற எதிரிகள் உங்களை நோக்கி பாய்ந்து வருவார்கள், ஒரு காலம் வரும். சொன்னாங்க நாங்க எப்படி ரொம்ப சிறுபான்மையா இருப்போமோ மைனாரிட்டியா இருப்போமோ, எங்களை கேட்கறதுக்கு ஆளே இருக்காதோ அதனால எப்படி அடிக்குவாங்களோ. ரசூலுல்லா இஸ்லாங்க பள்ளத்திலே புது வெள்ளத்திலே ஆற்றிலே புது வெள்ளம் வரும் பொழுது அது எப்படி நல்ல நொங்கு நுரையுமா எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருமோ, புதுவெள்ளத்திலே வரக்கூடிய நுரையை போல நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், புதுவெள்ளத்திலே பாய்ந்து வரக்கூடிய நுரையை போன்று நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். நீங்க சிறுபான்மை மைனாரிட்டி ஆள் கம்மி எண்ணிக்கை கம்மி அப்படிலாம் இல்ல, உலகளாவிய அளவிலே நீங்கள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருப்பீர்கள், மிகப்பெரிய பலத்தோடு இருப்பீர்கள். அப்புறம் சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார சொல்லலாம் அப்படி இருக்கும்போது ஏன் எங்களை வந்து அடிக்கிறாங்க, நல்ல நாங்க பலமா இருக்கும்பொழுது ஒரு இடத்துல அடிச்சா மத்தவங்க கேட்க மாட்டாங்களா, ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா குண்டு போட்ட உடனே கொஞ்சம் சவுதி கேட்காதா, ஈராக் கேட்காதா, பாகிஸ்தான் கேட்காதா, பங்களாதேஷ் கேட்காதா, சாபக அந்த ஆதங்கத்தில் கேட்கறாங்க, நாங்க எல்லாம் பலமா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஏன் அப்படி இருக்கிறோம், எங்களை அடிச்சது ஒருத்தர் அடிச்சது ஒருத்தர் கேட்க வேண்டியதானே, ஏன் அடிச்சது கேட்க வேண்டியதானே, அடிச்சதை எடுத்து நோக்கி பதவி எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது ஹுல ஃபீ குலூபிஹிம் ஃபீ குலூபிக்கும்ல் வஹன், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் நுழைந்து விடும், உங்களுடைய உள்ளங்களிலே வஹன் நுழைந்து விடும், எழுத்து கேட்கறது எண்ணமே வராது. யார் அடிபடிச்சதா நமக்கு என்ன, நாம உண்டு நம்ம புலப்படுங்கிற எண்ணம் தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வரும். ஏன் எது குலூபிக்கும் வஹன், உங்களுடைய உள்ளங்களில் வஹன் நுழைஞ்சு விடும். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒபல் வஹன் யார சொல்லலாம், யார சொல்ல வஹன் என்ன, அது என்ன பெரிய முசீபத்து அது வஹன். பெருமானா சல்லல்லாஹு சொன்னாங்க, ஹப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய மோகமும் மரணத்தின் மீது உள்ள வெறுப்பும் தான் உங்களுடைய உள்ளங்களில் நுழைந்து விடும். உலகத்திலே மோகம் உள்ளத்தில் நுழைஞ்சிருச்சுடா, மரணத்தின் மீது வெறுப்பு உங்க உள்ளத்தில் நுழைஞ்சிருச்சுன்னா உலகத்தில எந்த மூலையை எந்த முஸ்லீம்கள் எப்படி தாக்கப்பட்டாலும் உங்களுக்கு எந்த விதமான உணர்வு வராது. என்ன ரெண்டு சொந்த கண்ணீர் விடுப்பீங்க, அழுவீங்க, ஏதாவது நிவாரணம் வசூல் பண்ணி அவங்க கொடுக்காமனு யோசிப்பீங்க, பணம் வசூல் பண்ணி கொடுக்கலாம யோசிப்பீங்க. ஏன்னு சொன்னா உங்களுடைய உள்ளங்களிலே பணத்திலே மோகமோ உலகத்திலே மோகமோ மரணத்திலே வெறுப்பு நுழைந்து விட சொல்லுவாங்க சொன்னாங்க. அந்த நிலையை விட்டு அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாப்பானாக, நம்முடைய உள்ளங்களிலே வகன் நுழைந்து நுழையாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்படி நுழைந்திருந்தால் அந்த வகனை அல்லாஹ் அப்புறப்படுத்தி உலகத்தின் எந்த மூலையில் எந்த சகோதரர் நம்முடைய இஸ்லாமிய சகோதரன் பாதிக்கப்பட்டாலோ அது நமக்கு ஏற்பட்ட பாதிப்பாக நினைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.